بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களுடைய வரலாற்றை கேட்பதற்கும் பேசுவதற்கும் உரிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நம்முடைய எத்தனையோ இபாதத்துகளோடு சேர்ந்து அருமை சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பாக்கியத்தை வழங்கியதை போன்று அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய வரலாற்று தொடரில் ஒரு சஹாபி ரதியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை தொடரை ஆரம்பிக்கின்றேன். சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், பல்வேறுபட்டவர்களாக. நாம் இதுவரை பார்த்து வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறுமே பலதரப்பட்டதாக, வித்தியாசமானதாக, ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் இன்னொரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு வித்தியாசமானதாக இருப்பதை நாம் பார்த்து வந்திருக்கலாம். ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை பார்த்தோம். மிகப்பெரிய உலக பற்றற்ற ஒரு துறவியை போன்று வாழ்க்கை நடத்தியவர்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிர் துறப்பதற்கென்றே உலகத்தில் பிறந்தவரை போன்று வாழ்ந்து காட்டியவர்கள். ஹதரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தோம். முழு குடும்பமுமே, தாய் தந்தை பிள்ளை என்று முழு குடும்பமுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதாகி சொர்க்கத்திலே தங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பல ஆண்டுகள் பிரிந்திருந்து பல ஆண்டுகள் தூரமாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொண்ட ஒரே ஒரு போர், அந்த போரிலேயே ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிய வரலாற்றை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறுமே வித்தியாசமான வரலாறான இருப்பதை இதுவரை பார்த்து வந்திருக்கின்றோம். அதுபோன்று சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு சஹாபி இருக்கின்றார்களே, இவர்களும் மற்ற சஹாபாக்களிலிருந்து ஒரு வித்தியாசமான சஹாபி. எப்படி என்றால், எப்படி அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு வறுமையான வாழ்க்கையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் எளிமையான வாழ்க்கையும் கொடுத்திருந்தானோ, அதே போன்று ரப்பல் ஆலமீன் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுக்க தவறவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போம். எனால் அவர்கள் பிறந்த ஆண்டை, பெருமானாருடைய பிறந்த ஆண்டை, அவருடைய வயதை எதை வைத்து கணக்கிடுவார்கள் என்றால், சனத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை வருடம் என்ற ஒரு வருடத்தை அரபு மக்கள் கணக்கில் கொண்டு வந்தார்கள். யானை வருடம் என்பது என்ன என்று நாம் பார்ப்போம் எனால், நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பிரபலமான சம்பவம், அபரஹா என்ற யமன் தேசத்து மன்னன் காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய யானைப்படையோடு வந்தான். அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா அந்த யானைப்படையை, சிறிய அபாபில் என்ற படையை அனுப்பி அந்த யானைப்படையை தோற்கடித்தான் என்ற வரலாற்றை அலம் தர கைஃப ஃபால ரப்புக என்ற சூராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்த வருடத்தை தான், யானை சம்பவம் நடந்த வருடத்தை தான் அரபு மக்கள் யானை வருடம் என்று நிர்ணயித்து அதிலிருந்து தங்களுடைய நிறைய சம்பவங்களை நிர்மாணித்துக் கொள்வார்கள். உதாரணமா நம்மள சில பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இறந்தார்ல அந்த வருஷத்துல இவன் பிறந்தான், அப்ப எந்த வருஷத்துல இறந்தாரு? உதாரணத்துக்கு எந்த வருஷத்துல இறந்தாரு? அவர் ஒரு வருஷத்தை கணக்கிட்டு அந்த வருஷம் தான் இவன் பிறந்தான். இந்திரா காந்தி சுட்டாங்கல்ல, அந்த வருஷத்துல இவர் பிறந்தாரு. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு அறிவியல் வளர்ந்து விட்ட கால கடிகாரங்கள், அதே மாதிரி நாட்காட்டிகள், கேலண்டர் எல்லாம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலேயே இப்படி சொல்ற வளமை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பொழுது, அந்த காலத்துல மெயின் ஆதாரமே அது ஒண்ணுதான். என்ன சொல்லுவாங்க? யானை வருடம், யானை வருடத்திலிருந்து 5 வருடத்துக்கு முன்னாடி, யானை வருடத்திலிருந்து 10 வருடத்துக்கு பின்னாடி, இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்ரிய பிறந்த வருடத்தையும் அவர்களுடைய வயசையும் நிர்ணயிச்சது இந்த யானை வருடத்தை வச்சுதான். யானை வருடம் நடந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அப்ப யானை வருடம் நடந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? 9 வயசு. யானை வருஷங்கள் நடந்து 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 49 வயசு. இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசே நிர்ணயிச்சாங்க அந்த காலத்துல. அப்படி யானை வருடம் நடந்து 9 ஆண்டுகளுக்கு பின்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால், யானை வருடம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள் அப்துல் காபா என்ற ஒரு மனிதர். அப்துல் காபா என்ற ஒரு மனிதர் யானை வருஷத்துக்கு சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். அதாவது யானை வருஷம் நடக்கும் பொழுது, யானை சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு 10 வயசு. யானை சம்பவம் நடக்கும் போது அவருக்கு 10 வயசு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரு? 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா யானை வருஷத்துக்கு ஒரு வருஷம் பின்னாடி பிறந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுக்கு 11 ரசூலுல்லாஹ்வுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடியும், யானை வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பிறந்தவர் அப்துல் காபா என்பவர். இந்த அப்துல் காபா எப்படிப்பட்டவர் சொன்னா, சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு எளிமையான குடும்பத்தில் மக்காவிலே பிறந்தவர். பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை வெளிப்படுத்தும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த அப்துல் காபாவும் ஒருவர். அப்துல் காபானா என்ன அர்த்தம்? காபாவின் அடிமைன்னு அர்த்தம். அப்துல் காபாண்டா காபாவின் அடிமை. அப்ப காபாவின் அடிமை வைக்கிறோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்க முடியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்க முடியும். அப்ப காபாவுக்கு அடிமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, அப்துல் காபா என்று பெயர் வைக்கக்கூடிய வழமை முஸ்லிக்குடைய காலத்துல இருந்துச்சு. ஐயாமுல் ஜாஹிலியா அடிமை அறியாமை காலத்துல அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனிதருக்கு அப்துல் காபா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 11 வயசு மூத்தவராக இருந்தாலும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன உடனேயே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவரும் ஒருவர். இந்த அப்துல் காபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே செஞ்ச முதல் வேலை, அப்துல் காபா என்பது ஒரு சரியான பெயர் இல்ல, அப்துல் காபா என்பது ஒரு சிறுக்கான பேரு அப்படிங்கறதுனால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல் காபா என்ற பெயரை அப்துல் ரஹ்மான் என்று மாற்றினார்கள். அப்துல் ரஹ்மான் என்று மாற்றினார்கள். அதாவது ரஹ்மானுக்கு தான் நீ அடிமையை தவிர, நீ காபாவுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான பேர்கள், தவறான அர்த்தங்களை கொண்ட பேர் வச்சிருந்தாங்களோ, எல்லா பேரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. மாத்தினது எப்படி மாத்தினாங்க? ரொம்ப அழகான திருநாமங்களை கொண்டு மாத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இன்ன அஹப்பல் அஸ்மாயி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பெயர்களிலேயே மிக மிக விருப்பமான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல் ரஹ்மான் அப்துல்லா. அப்துல்லா என்பதும் அப்துல் ரஹ்மான் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பேரை வைக்கணும் அப்படின்னு சொன்னா, உத்தம சஹாபாக்களுடைய பேர், அல்லாஹ்வுடைய அஸ்மா உஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு இணைந்த பெயர்கள், அதே மாதிரி உத்தம நபிமார்களுடைய பெயர்கள், இந்த மாதிரி பெயர்களை வைப்பதுதான் குழந்தைகளுக்கு ஏற்றமான. தவிர நாம என்ன பண்றோம் அப்படின்னு, நல்ல ஃபேஷனான பேரா பாருங்க ஹசரத், நல்ல ஃபேன்சியா இருக்கணும் பேரு. பார்த்தா ஜா, அந்த ஜா ஜி இந்த மாதிரி அந்த உச்சரிப்பு வரணும். ஜக்கியா, பக்கியா, ரக்கியா, ரிஸ்வானா, பஸ்வானா, இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன்சியான வார்த்தை. இப்ப ரிஸ்வானா ரொம்ப ஓல்ட் ஆகி போச்சு, போட்டு சொல்லப்பட்ட அர்த்தங்களை அரபு மொழிக்கு அந்த அர்த்தத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை பாத்தீங்கன்னா அரபு மொழி அர்த்தத்துக்கும் அதுல சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாம் அர்த்தங்கள், ஃபேன்சியான பெயர்கள். நான் ஒரு நான் ஓதிட்டு இருக்கும் போது நடந்த சம்பவம், நம்ம அசர்த்தத்துல ஒரு வீட்டுக்கு, சரி வாப்பா குழந்தைய பேருக்கு கூப்பிடுறாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. நான் போனேன், போனா குழந்தைய ஜும்மான் தொழுது போறோம். குழந்தைய கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வீட்டில் சொன்னாங்க, என்ன பேர்னு கேட்கும்போது மர்ஜூமின் ஃபாத்திமான் வைங்க அப்படின்னாரு. நல்ல ஃபேன்சியான பேர் இல்லையா, மர்ஜூமின் ஃபாத்திமா அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னாரு. அவரு அப்படியா அப்படின்னு சொல்லி மர்ஜூமின் ஃபாத்திமா பேர் வச்சிடலாமா அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அது மர்ஜூமின் ஃபாத்திமான என்ன அர்த்தம் பாத்துக்கங்க அப்படின்னு. என்ன அர்த்தம் சொல்லுப்பா அப்படின்னாங்க. இது மர்ஜூமின் ஃபாத்திமான ரொம்ப தப்பான அர்த்தம். ஏன்னா மர்ஜூமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவங்க தான் மர்ஜூமின் சொல்லப்படும். மர்ஜூமின் என்ன அர்த்தம், விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் மர்ஜூம்னு சொல்லப்படும். அப்ப அந்த மர்ஜூமின்ங்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை, அதனால வேற ஏதாவது பேர் நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுல சொன்னாங்களா, நான் குரான்ல பார்த்தேன், இந்த பேர் குரான்ல இருக்குது. அட இப்லீஸ்ங்கிற பேர் கூட குரான்ல இருக்குது. இப்லீஸ்ங்கிற பேர் குரான்ல தான் இருக்கு. இப்லீஸ் பேர் வைக்க முடியுமா இருக்க குழந்தைக்கு, முகமது இப்லீஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப குரான்ல மர்ஜூம் பாத்திமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குரான் தான் சொல்றான், குரான்ல கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவர்களை மர்ஜூம் சொல்றான் அல்லாஹ். அதே பேரை வந்து இங்க குரான்ல வந்து மர்ஜூ பாத்திமா மர்ஜூ பண்றது, மர்ஜூ பாத்திமா வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் சொன்னா இல்லங்க அந்த பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா சொன்னாங்களா உள்ள இருந்து உள்ள போய் கேட்டு வர்றாங்க, சரி அப்ப பாத்திமாங்கிற பேர எடுத்துட்டு மர்ஜூம் ஆயிஷா வை. அப்ப அந்த மர்ஜூமா விடுற மாதிரி இல்ல. அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, மர்ஜூம்னா நான் என் பொண்ணை இப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேர் நாங்க வைக்க மாட்டேன், இந்த மாதிரி பேரு நான் வைக்க மாட்டேன். அப்ப நல்ல பேர் நீங்களே சொல்லுங்க, சாஜிதான் பேருவீங்க, அல்லாவுக்கு அதிகமா சஜிதா செய்யக்கூடியவள், ஆபிதான் பேர் வைங்க, அல்லாவுக்கு அதிகமாக அடிபணிந்து நடக்கக்கூடியவள், இப்படி நல்ல அழகான பேர் வைங்கன்றவனே, அப்புறம் ஆபிதா பாத்திமா ஆபிதா சஜிதா பேர் வச்சுட்டு வந்தோம். எதுக்கு சொல்றேன்னா, நாம இந்த மாதிரி ஃபேன்சியா இது சில பேர் என்ன பண்ண, அஜித்துல போய் அஜித் நல்ல ஃபேன்சியா ஒரு பத்து பேர் எழுதி கொடுங்க, ஃபேன்சியா பத்து பேர் எழுதி கொடுங்க, அதுல ஏதாவது பேர் நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஃபேன்சி பேர்களை தேடி அலையாமல் சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லிருக்காங்க, ஆண் பிள்ளைகளா இருந்தா அல்லாஹ்வுடைய திருநாமங்களோட சேர்ந்து வைங்க, அப்துல்லா அப்துல் கரீம் அப்துல் ரஹீம் அப்துல் கஃபூர் அப்துல் ஜப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பேர் அப்துல் அல்லாஹ்வுடைய பேரோட சேர்த்து வைங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அந்த அடிப்படையில சகோதரர்களே, அழகான பேரோட தான் வைக்கணுமே தவிர, அதை விட்டு ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காண்டி கண்ட கண்ட பேரை வைக்க கூடாது. பொதுவா அதுவும் நம்ம ஊரை விட கொழும்புல ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ஜாங்கிற வார்த்தை கண்டிப்பா வந்தாகணும். அங்க தமிழ் முஸ்லீமத்துல ரிஸ்வி பஸ்வி தஸ்வி குஸ்வி ஏதோ ஒரு ஜாசாங்கிற பாருணும். அவ நம்மள்ட நண்பர் கேட்டாரு, ஜான் வர்ற மாதிரி நல்ல அழகான ஒரு ஃபேன்சி பேரான சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப நான் சிரிப்புக்கு சொன்னேன், ஜானியாண்டு வைங்க அப்படின்னு. நல்ல பேரா இருந்தா வச்சிடலாம் வேண்டாரு. என்ன அர்த்தம் தெரியுமா, ஜானியாண்டா நான் சும்மா ஜான் கேட்டதுனால சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஜானியாண்டு வைங்களேன், ஜாண்டு வருது அப்படின்னு. உடனே வச்சிடலாமே நல்ல பேரா இருக்குது அப்படின்றாரு. என்ன அர்த்தம், வெறும் பேருடைய அழகை மட்டும் பாக்காதீங்க, வார்த்தையுடைய ஃபேன்சியை மட்டும் பாக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேரா. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முர்ரான் பேர் வைப்பாங்க. முர்ரா முர்ரான கசப்புன்னு அர்த்தம், முர்ரான அர்த்தம் கசப்புன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீ கசப்பு இல்லப்பா இனிப்பு பாணி, பேரை மாத்த அப்படின்னாங்க. அதே மாதிரி என்ன பேரே வைக்க என்ன யோசிக்கிறதுல, ஏதாவது ஒரு பேர் எங்கேயாவது கேள்விப்பட்ட உடனே உடனே அந்த பேரை குழந்தைக்கு வச்சு வைக்கிறோமே சோதனை, இது மிகப்பெரிய மோசமான காரியம். ஆகவே குழந்தைகளுக்கு பேர் வைப்பது ஃபேன்சியான பேர்னு பார்க்காம, ஹதீஜான் பேர் வைங்கடா என்ன, அது பழைய காலத்து கிளவி மாருங்க பேர், ஹதீஜா ஹதீஜாங்கிற பேர் என்ன கிளவி மாருங்க பேரு, பாத்திமான வைங்க அது கிளவிகளுக்கெல்லாம் கிளவியுடைய பேரு. அதனால வேற பாத்திமான சேர்த்துக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஃபேன்சியான பேரை சேர்த்து பாத்திமான வச்சுப்போம். போன உடனே சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. மாதிரிப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சொந்த வீடு வாசல் வியாபாரம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் மக்களை விட்டுட்டு வீசின கையோட அப்படியே வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து பார்த்தா அவங்க கடுமையான பசி பட்டினி சாப்பாட்டு வழியில. அப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா பண்ணாங்க. அதாவது இந்த சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம் கியாமத்து நாள் வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிசல்லல்லாஹு அலைஹி பண்ணாங்க. ஒரு மதினாவுடைய ஒரு அன்சாரி சஹாபி என்ன பண்ணாங்க, மக்காவுடைய ஒரு முஹாஜி சஹாபியோட இணைச்சு விடுவாங்க. அதாவது மதினாவுடைய அன்சாரி சஹாபிங்கிறது மதினத்துவாசி, அந்த ஊர்ல உள்ளவங்க அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மக்காவாசியோட இணைச்சு, இந்த பாருப்பா இனிமேல் இவர் உன்னுடைய சகோதரர், நீ சம்பாதிக்கிற பட்சத்தில் அவருக்கும் சாப்பாடு போடணும், உன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளா நீ அவரை ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரத்தை பெருமானம் ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினூன் கல் புன்யானி வாஹித், மூமின்கள் உலகத்தில் எல்லா மூமின்களுமே எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரே கட்டடத்தை போன்றவர்கள். யஷுத்து பாதுஹு பாதா, எப்படி ஒரு கட்டடத்திலே ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட இணைஞ்சு பிணைந்திருக்குமோ அது போன்று மூமின்கள் எல்லாருமே ஒரே கட்டடத்தை போன்றவர்கள் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி உலகத்திலுள்ள எல்லா மூமின்களுமே எங்கே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு நம்முடைய ரத்தம் கொதிக்கிறதா இல்லையா, நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் நினைக்கிறோமா இல்லையா, எங்கேயோ முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க யாரு எவரே தெரியாது, ஆனா இங்க இருந்து நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறோம் அவங்களுக்கான துவா செய்யறோம். இப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஏன் சொன்ன அல்லாஹ்வுக்கு தெரியும் மொழி ரீதியா ஏற்படக்கூடிய உணர்வு அது பிரயோஜனமுள்ள உணர்வு இல்ல. நானும் தமிழன் நீனும் தமிழன், நானும் கன்னட நீயும் கன்னட, நானும் இந்தியன் நீனும் இந்தியன், அப்போ நாட்டு எல்லைக்கோடு என்ற பெயரால் ஏற்படக்கூடிய உறவோ மொழி ரீதியாக ஏற்படக்கூடிய உறவோ இன ரீதியாக ஏற்படக்கூடிய உறவோ இந்த உறவெல்லாம் நிலையான உறவு அல்ல. இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அல்ல, நிலையான உறவு அல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு அமெரிக்காக்காரர், ஒரு அமெரிக்கால பிறந்தவர் அல்லது ஒரு ஜெர்மனில எங்கேயோ பிறந்தவர், ஒரு மதர் தெரசா என்று ஒரு பெண்மணி, மக்களுக்கெல்லாம் நிறைய பணிகளை செஞ்ச பெண்மணி, அந்த பெண்மணி எங்கேயோ வெளிநாட்டுல பிறந்த பெண்மணி, அந்த பெண்மணி இந்தியாவில வந்து என்ன பண்ணாங்க, இந்திய மக்களுக்காண்டி பாடுபட்டாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் வந்து இல்ல இல்ல அவங்க வந்து வெளிநாட்டு பெண்மணி, நாம அவங்களை ஏத்துக்க தயாரா இல்ல, அவங்க செய்யற பணியுடைய ஏத்துக்க தயாரா இல்லைன்னு சொன்னாங்களா? அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ மிஷினரிகள் கூட பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான். அப்ப அவங்களை அந்நிய நாட்டுக்காரங்களா பாக்கல, இந்தியாவில வந்து செட்டில் ஆன உடனே அவங்க இந்தியர்களாகத்தான் பார்க்கப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல ஒரு அந்நிய முத்திரை இன்னும் ஆகல, அவங்க மேல ஒரு அந்நிய முத்திரைனால இன்னும் அகலல. அப்போ இந்த நாட்டுக்காக வேண்டியே வாழ்ந்து இந்த நாட்டுக்காண்டியே மடிஞ்சாலும் கூட சகோதரர்களே அவங்களை அந்நியர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அதனால இஸ்லாம் என்ன பண்றதுன்னா இந்த நாடு எல்லை தேசம் என்ற பிணைப்பை வச்சு இஸ்லாம் இதை ஏத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி மொழி ரீதியா உள்ள உணர்வு இதே இஸ்லாம் ஏத்துக்கிறது இல்ல. பாக்குறோம்ல கன்னடத்தில இருந்து ஒரு நடிகர் வந்து இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களையே சுரண்டி தமிழ்நாட்டு மக்களையே என்ன பண்ணாரு, இனி என்னென்னவோ கருவறுத்து தமிழ்நாட்டு மக்கள் சம்பாதிச்சு இன்னைக்கு அவருக்கு என்ன உணர்வு தான் இருக்குது, தன்னுடைய தாம் பிறந்த கன்னட உணர்வு தான் இருக்குது. பாக்கிறமா இல்லையா? அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி மொழி உணர்வையோ இன உணர்வையோ அல்லது நாட்டு பற்றையோ இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. உலகளாவிய அளவில் குளோபல் பிரதர்ஹுட், உலகளாவிய உள்ள சகோதரத்துவத்தை ஒரு கொள்கையின் அடிப்படையில், நீ எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசுறனா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தனா சரி, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையுடையவனா, நீ என்னுடைய சகோதரன். அப்ப இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல மதீனால போய் காலை வச்ச உடனே அந்த மதீனத்து அன்சாரிகளுக்கும் மக்கத்து முஹாஜிர்களுக்கும் மத்தியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஹாத் என்ற அரபியில சொல்லப்படும் அந்த முஆஹாத் என்ற சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படி சகோதரத்துவத்தை ஒரு முஹாஜிர் சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி இணைச்சு விடும் பொழுது, அப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாத் இப்னு ரபியா என்ற ரலியல்லாஹு தஆலா என்ற அன்சாரி சஹாபியோட நபிசல்லல்லாஹு இணைச்சு விடுறாங்க. இணைச்சு விட்டவன சகோதரர்களே அந்த சாத் இப்னு ரபி என்ற அன்சாரி சஹாபி மதீனத்து சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் சொல்றாங்க, என்னுடைய சகோதரரே நீங்க என் சகோதரர் ஆயிட்டீங்க, இனி எனக்குள்ள எல்லா சொத்தையும் உங்களுக்கு என்ன உண்டு, பங்கு உண்டு. அதனால நான் பெரிய பணக்காரன், அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான், நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கான். அதனால நான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ரெண்டு வீட்டை காட்டுறேன், எந்த வீடு உங்களுக்கு பிடித்தமா சொல்லுங்க அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துறேன், அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துறேன், என்னோட ரெண்டு கடையை காட்டுறேன், எந்த கடை உங்களுக்கு பிடித்தம் சொல்லுங்க அந்த கடையை உங்களுக்கு கொடுத்துறேன். இப்படி எல்லாத்தையும் சொல்லி எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே என்னுடைய ரெண்டு மனைவியை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகிறேன், எந்த மனைவியை பிடிக்கும் சொல்லுங்க அந்த மனைவியை நான் தலாக் விட்டு உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றேன். சார் இந்த மாதிரி சகோதரத்தை எங்கேயா பார்க்க முடியுமா, உலகத்துல எந்த சமுதாயத்தில கேட்க முடியுமா, கேள்விப்பட்டிருப்போமா, சாது இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தை சொன்னாங்க. ஆனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்ணாங்க, அப்படியே எல்லாத்தையும் கொண்டான் வாங்கிக்கல. என்ன பண்ணாங்க, சகோதரரே அரினி சூக், அரினி சூக், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிகே வஅலிகே, உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் உங்களுடைய சொத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும், அரினி சூக், எனக்கு கடவீதியை காட்டுங்க, களத்தில் எங்கிறது சொல்லுங்க, எப்படி வியாபாரம் செய்யணும் சொல்லுங்க என்று சொன்னார்கள் சகோதரர்களே. அதற்கு சாது இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேர கடவீதி கூட்டிட்டு போனாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இவர் என்னுடைய சகோதரர், இவரை நம்பி யார் வேண்டுமானாலும் என்ன பொருளாலும் சரக்கு கொடுக்கலாம், இவருக்கு என்ன பண்ணலாம், யார் வேண்டும் என்றாலும் சரக்கு கொடுக்கலாம் அவர் வியாபாரம் செய்வதற்கு அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர்களே அவர்கள் செஞ்ச உதவி அல்லாஹ் சுபஹானத்துல அந்த வியாபாரத்திலே எப்படிப்பட்ட பரக்கத்தை கொடுத்தார் என்றால், ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, அப்துர் ரஹ்மானே வியாபாரம் எப்படி இருக்குது, அப்துர் ரஹ்மானே உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லவ் ரஃபஅத்து ஹஜரன், என்னுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்க செய்து விட்டான் என்றால், எந்த அளவுக்கு பரக்க செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு கல் இங்க உள்ள கல்ல தூக்கி இங்க தூக்கி வச்சோம்னா சொன்னாங்க, ஒரு மண்ணத்துக்கு எனக்கு அப்படி பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சா பெருமிதத்தோட சந்தோஷத்தோட சொல்றாங்க. அந்த உணர்வு இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கான் என்ற அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வரணுமே தவிர, ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலான எப்படிங்க எங்க துவா செய்யுங்க, ஏதோ நம்ம பார்த்த உடனே அவரை சொல்ற கேட்ட உடனே நம்ம அவருக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு வரலாமா தோணும் நமக்கு, அவர் சொல்றத பார்த்தா நம்ம சரி பாக்கல என்ன கொடுத்து வரலாமா, அவ்வளவு மோசமான நிலைமை இருக்காரு கொடுத்துருதே அப்படின்னு தோன்ற அளவுக்கு என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்றாங்க. சோதர அப்படி இல்ல, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ் குடும்பம் நடந்துட்டு இருக்குங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் தேவையான அளவு கொடுத்திருக்கான் என்ற வார்த்தை அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை வரணும். அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்தின் சகோதரர்களே வாரி வழங்கினா, தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, அவன் சொன்ன மாதிரி ஒரு கல்லடகத்தினா கல்லு கருவி அல்லாஹ் தங்கத்தையும் வெளியே வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஓரளவுக்கு சம்பாதிச்ச பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தூமத்துல் ஜந்தல் என்ற ஒரு பகுதி மதினாவுக்கு பக்கத்துல தூமத்துல் ஜந்தல், அந்த பகுதி எல்லாம் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மக்கள், அந்த மக்களுடைய ஒரு அமீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்பட்ட ஒரு மலிக் இருக்கிறார், அரசர் இருக்கிறாரு, அவர் பேரு அஸ்பா இப்னு சாலபா. அஸ்பா இப்னு சாலபா நபிசல்லாஹு சொல்றாங்க, அப்துர் ரஹ்மானே அந்த அஸ்பா இப்னு சாலபாங்கிற அந்த மலிக் அந்த அரசர் இருக்கிறாரு, அவருடைய மக ஒரு புள்ள இருக்குதான், நீ வேணா போய் பொண்ணு கேட்டு பாரு, கொடுத்தானே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்க்கறாங்க, ஒரு அரசருடைய பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ண போனோம்டா, அதுக்கு ஏத்தவன ஒரு வசதி வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா போறாங்க அந்த மன்னர்கிட்ட. போன உடனே கேக்குறாங்க, பொண்ணு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே ஒத்துக்கிறாரு, ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சோல கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வர்றாங்க, திரும்பி வந்து அன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுகையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சுபூ தொழுகுறாங்க. சுபூ தொழுத உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுது முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மக்களை பார்த்து உட்காந்துருவாங்க, எந்த வக்தியும் தொழுது முடிச்ச உடனே மக்களை பார்த்து உட்காந்துருவாங்க, மக்கள் ஏதாவது சந்தேகம் தான் கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பா சுபூ தொழுகையா இருந்தா என்ன பண்ணுவாங்க, யாராவது கனவு கண்ணாத கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க, பலன் சொல்லுவாங்க, இப்படி நடக்கும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல் சப்ல அப்துர் ரஹ்மான பாக்குறாங்க, யாரு, புதுமாப்பிள்ள, புதுமாப்பிள்ள முதல் சப்ல தொழுது, அது ஃபஜ்ர் தொழுது நடக்கூடியதா என்ன அக்ரஹமானவர் மாறி அவரு ஒரு ஜொலி ஜொலிப்பாருங்க என்ன செய்தி, ஒரு மினுமினு பாருங்க என்ன செய்தி, அந்த புது மாப்பிள்ள கலை தெரியுது என்ன செய்தி அப்படின்ற உடனே அப்துரஹமான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இன்னி தஸவ்வஜ்து, நான் நேத்து கல்யாணம் பண்ணிட்டேன், நேத்து கல்யாணம் பண்ணிட்டேன். சோதர நம்மளா இருந்தா அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இனி கியாமத் நாள் வரையிலும் சரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய விஐபி யாரும் கிடையாது. அந்த விஐபியுடைய சஹாபி அந்த விஐபிக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நமக்கு நெருங்கிய வேண்டிய ஒருத்தர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரட்டுமே நம்மள சொல்லாம, சொல்ல காலம் போல அவர் முகத்தை பார்க்கறது ஹராம் ஆகிடுவோம். கஞ்ச பைய ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பயந்தா என்ன கூட முட்ட கல்யாணத்துல அல்ல என்ன பண்ணுவோம், கத்திர கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா என்ன பண்ணுவோம், கல்யாணம் முடிச்சியா அப்படியா நல்லபடியா முடிஞ்சா எல்லாரும் எல்லாம் சரி எவ்வளவு வாங்கின, அடுத்த கேள்வி எவ்வளவு வாங்கின, அது பொண்ணு வீடா இருந்தா பொண்ணு பெற்ற வரா, ஆமா எவ்வளவு கொடுத்தீங்க இந்த மாப்பிளைக்கு, 2 லட்சம் ரூபாய் ரொம்ப காஸ்ட்லிங்க ரொம்ப அதிகம், நீங்க கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்ப அடுத்த பேச்சு என்னன்னு சொன்னா அந்த முசீபத்தை முடிச்ச வரதாசினை பத்தி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துரஹமான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, யார சொல்லா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் சொல்லாங்க, மா அஸ்தகலஹா மா அஸ்தகலஹா மஹமையா அப்துரஹமான் அப்துரஹமான் என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே யார சொல்லா இன்னி தசவஜதுல் பாரிஹா, நேற்று ராத்திரி கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். உடனே ரசூலுல்லாஹி அடுத்த வார்த்தை கேட்டாங்க, மா அஸ்தகலஹா என்ன மகர் கொடுத்த, உன்னுடைய திருமணத்திற்கு என்ன மாறு கொடுத்த, சோழ இந்த சமுதாயத்தில் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வர புது மாப்பிள்ள என்ன மாறு கொடுத்த யாராவது கேக்குறமா, எவ்வளப்பா மகர் கொடுத்த பொண்ணுக்கு கேக்குறமா, அவன் கொடுத்திருந்தா தானே கேக்குறதுக்கு, கொடுக்கறதே இல்லை அந்த கல்யாண தப்தர்ல, அதான் தப்பி தவறு தெரியாம என்ன பண்ணுவாங்க மாறுனு போட்டு ஒரு கோடு போட்டுருவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுவாரு அஜரத்து சபையில உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பலாயும் பேசுவான், கல்யாண வரதட்சணை எப்படி கொடுக்கல் வாங்கல் எப்படி எங்க கல்யாணம் நடத்தணும், கல்யாணத்துல என்ன அரிசி போடணும் என்பது முதல் கூட பேசப்படும், எல்லாம் பேசி மகரை பத்தி மட்டும் பேசப்படாது. கல்யாண சபைன்னு வந்த பிறகு அஜரத்து பொண்ணு பேரு மாப்பிள்ள பேரு எல்லாத்தையும் எழுதிட்டு வருவாரு, எழுதிட்டு வரமா தெரிஞ்சோ தெரியாமல அதுல மகர்னு ஒரு வரி இருக்கும், மகர்னு போட்டு ஒரு டேஷ் இருக்கும், அந்த டேஷை ஃபில்லப் பண்ணும் இல்லையா, அதுக்காண்டி கேட்பாரு அஜரத்து என்னங்க எவ்வளவு மகர் எழுதலாம் அப்படின்ற உடனே அந்த பொண்ணு பெற்றவர் என்ன பண்ணுவாரு பேக்க பேக்க முழிப்பாரு, அட பாவிகளை இவ்வளவு வாங்கிட்டீங்க இன்னும் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் முழிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியும், என்னென்னமோ வாங்கிட்டீங்களா என்ன ஓட்டாண்டி ஆகிட்டீங்களே இன்னுமா வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேக பேக முழிப்பாரு. அப்புறம் அஜரத்து எடுத்து சொல்ல இல்லங்க இது வாங்க போல உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதனால எவ்வளவு வேணும் சொல்லுங்க அப்படின்ற உடனே மாப்பிள்ளைய பாப்பா பொருடைய பாப்பா பாப்பாரு பொருடைய பாப்பா மாப்பிள்ளைய பாப்பா பாப்பாரு ரெண்டு பேரும் முழிச்சுட்டு இருக்கும்போது மூளையில இருந்து ஒரு பெரியவர் சொல்லுவாரு, மூளையில இருந்து பெரியவர் சொல்லுவாரு, அதான் நம்ம ஒரு பழக்கம் தானே ஒரு முன்னூறு எழுதிக்கங்க சார், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மகருடைய வழமை. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அப்துரஹமான் இப்னு அவுஃப் எடுத்த முதல் கேட்ட வார்த்தை என்னன்னா, மா அஸ்தகலஹா நீ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்த, ஹதரத் அப்துரஹமான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, சலாச மேத்தி ஊக்கியா யா ரசூலல்லாஹ் 300 ஊக்கியா கொடுத்தேன், 300 ஊக்கியா சோ கிட்டத்தட்ட ஒரு ஊக்கியா என்பது இன்னைய கணக்குக்கு கிட்டத்தட்ட 12 பவுன், ஒரு ஊக்கியா 12 பவுன் சொன்னா 300 ஊக்கியாங்கிறது எவ்வளவுங்க 3600 பவுன், யார் கொடுக்கறா ஹஜரத் அப்துரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஹரா கொடுக்கறாங்க, 3600 பவுன் சகோதரர்களே மஹரா கொடுக்கறாங்க, மஹரா கொடுத்து யாரோ சொல்ல இவ்வளவு மஹர் கொடுத்தா அப்படின்ன உடனே பெருமானா சொல்ல அதுக்கு அப்புறம் தான் துவாவே செய்யறாங்க, என்ன மஹர் கொடுத்தன்னு கேட்டுட்டு மஹர சொன்ன பிறகுதான் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உம்முடைய வாழ்க்கையிலே பரக்க செய்வானாக இன்னும் மென்மேலும் பரக்க செய்வானாக, உங்கள் இருவருக்கும் மத்தியிலே நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தி வைப்பானாக. இன்னைக்கு சகோதரர்களே என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அற்புதமான திருமண வழிமுறை என்ன, இனி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமண வழிமுறை என்ன, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க அவுலி உலவு பிஷாத்தின், கல்யாணம் முடிஞ்சா நல்லபடியா மகர் கொடுத்துட்டியா அல்லாஹ் உனக்கு பலக செய்வான், அவளையும் உழவு சாத்தின் ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா போட்டுரு, ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா போட்டுரு உன்னுடைய சார்பா மாப்பிள்ளை விட்ட சார்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுடைய முறையை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே நாம என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கற்றுத்தந்த முறை அல்லாஹ் சுபஹானத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா கற்றுத்தந்த முறையை விட்டுபிட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நாலு பேர் தப்பா நினைப்பாங்களே, நாலு பேர் கோவிச்சு பாங்களே, நாலு பேர் நாலு பேர் என்று நாலு பேருக்கு பயந்ததுனால ஒருத்தனுடைய பயம் உள்ளத்திலே போயிடுச்சு சகோதரர்களே. அப்துரஹமான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பேர் செல்வந்தரா இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சாங்க. பெருமான கோச்சுக்கலையே, ஏன்பா என்று சொல்லல, ஏன் எனக்கு தெரிவிக்கல, கோச்சுக்கலையே, தப்பா நினைக்கலையே, சரி வாழ்த்துறாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அல்லாஹ் அவனுக்கு பரக செய்வானு சொல்லி சோழ பெருமானாருடைய அந்த துவா, பெருமானாருடைய அந்த துவா அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக செஞ்சாங்கன்னா, ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவங்களே சொன்ன மாதிரி, ஒரு கல்லனாகத்தினாலும் அதுக்கு எனக்கு அல்லாஹ் தங்கத்தை வச்சிருந்தான், ஒரு புள்ளனாகத்தாலும் அதுக்கு அல்லாஹ் எனக்கு வெளியே வச்சிருந்தான், அப்படிப்பட்ட பரக்கத்தை ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தான் என்று அப்துல் ரஹ்மான் ஆஃப் சொல்றாங்க. இப்படி சகோதரர்களே, அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த அஸ்மா இப்னு சாலபா என்பவருடைய மகளை திருமணம் முடித்து அவர் மூலமாக அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இப்ராஹிம், ஹமீத், உமர், முஸ்அப், அபு சலமா என்று ஐந்து ஆம்பளை பிள்ளைகளை பெற்றாங்க. ஐந்து ஆண் பிள்ளைகளை பெற்று அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல சகோதரர்களே, பத்ர் போர்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. பத்ர் போர்ல எப்படி கலந்து கொண்டு தங்களுடைய வீரத்தை நிரூபித்தார்கள் எப்படி என்றால், உமைர் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காஃபிர், மக்காவினுடைய மிகப்பெரிய குறைசி, முஸ்லீம்களை கடுமையான தொல்லை காலாக்கியவன் அந்த உமைர் இப்னு உஸ்மான் என்பவன் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கரங்களால் வெட்டப்படுகிறான். இது பத்ர் போர்ல. அதற்கு பிறகு உஹத் போர்ல ஹஜரத் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு வீரதீரமா போராடினார்கள் என்றால், பின்னால் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நான் அப்துல் ரஹ்மானுடைய உடலிலே பார்த்தேன் 20 மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு, போது பொருள் 20 மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு, அதுல ஒரு காயம் எந்த அளவுக்கு ஆழமாகி விட்டது என்றால், தொடையிலே ஒரு மனிதர் கையை நுழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுழைத்து விடலாம், அந்த அளவுக்கு காயமா இருந்துச்சு தொடையில, அவ்வளவு பெரிய காயத்திற்கு ஆளானார்கள் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனாலேயே அவருடைய கால் பின்னால ஊனமாயிடுச்சு, அவருடைய கால் ஊனமாயி கடைசி வரையில நொண்டியாகவே வாழ்ந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சகோதரர்களே, தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வச்சு இவ்வளவு கால் நொண்டியா போச்சே, அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி காலை சரியாக்கிடலாம் நினைக்கல அவங்க, அல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம காலை சரியாக்கிடலாம் நினைக்கல, சொர்க்கத்துல இந்த காலோடவே நான் உலாவுவேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, என்னுடைய இந்த ஊன காலோடவே சொர்க்கத்தில் உலாவுவேன், அதற்கு பாரமாக எனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது மட்டுமில்லை சகோதரர்களே, சொன்னது செஞ்சு காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான், யுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை கொண்டு பாடுபட வேண்டும், தன்னுடைய பொருளை கொண்டு பாடுபட வேண்டும், ஜிஹாது பில் அம்வால் ஜிஹாது பில் அன்ஃபுஸ், தன் மனிதனும் அவரும் கலந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பொருளையும் செலவழிக்க வேண்டும். அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு உடலை கொண்டு போரிட்டார்களோ அதை விட அதிகமாக பொருளை கொண்டு போரிட்டார்கள், செல்வங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள். எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஹந்தக் யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மிக பிரபலமான யுத்தம் ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வேதனையா இருக்குது, போக வேண்டிய தூரம் வந்து கடுமையான தூரம், அதாவது ரோம் பேரரசு நடக்கக்கூடிய போர் பக்கத்தில் இல்ல, ஆயிரக்கணக்கான மைல்கள் போனோம், காலம் வெயில் காலம், கடுமையான வெயில் காலம், சஹாபாக்கள் கடுமையான வறுமை, எல்லாத்துக்கும் மேல அது அறுவடை நேரம், பேரித்தம்பளத்தினுடைய அறுவடை சீசன். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, தபூக் யுத்தத்துக்கு புறப்படுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் யுத்தத்திற்கு யாரும் புறப்படாமல் இருக்க கூடாது, எல்லோரும் புறப்பட்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா எதிர்கொள்ள வேண்டிய போர் மிகப்பெரிய போர், எதிரிகளுடைய படை மிக பலமான படை, அந்த பலமான படைக்கு ஒவ்வொரு முஸ்லீம் தயாராகிவிடும் சொல்லும் போது சஹாபாக்கள் நிறைய ஏழை சஹாபாக்கள் புறப்படுறதுக்கு வசதி இல்லை, வாகனம் இல்லை, ஆயுதங்கள் இல்லைங்கும் பொழுது நபிசுல்லாஹி அல்லாஹ்வுடைய பதவியில் அதிகமாக சதக்கா செய்கின்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக வேண்டி, போருக்காக வேண்டி அதிகமா தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, வீட்டுல உள்ள மொத்த சொத்துக்களை எடுத்து வந்துறாங்க, தன் வீட்டுல எவ்வளவு பொருட்களை சேர்த்து வச்சிருந்தாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இது ஹதரத் உமர் ரழியல்லாஹு தெரிஞ்சு போச்சு, உமருக்கு தெரிஞ்ச உடனே நேர ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கதிர்த கப இஸ்மன் அபு அப்துல் ரஹ்மான், கதிர்த்த கப அப்துல் ரஹ்மான் இஸ்மன், யா ரசூலல்லாஹ் அப்துல் ரஹ்மான் தெரிய தப்பு பண்ணிட்டாரு, அவர் செயல சரியில்லை, பெரிய தப்புட்டாரு, தான் குடும்பத்துக்கும் சொல்லி எதையுமே வைக்காம மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டாரு, நீங்க நைசா கேளுங்க அவர்கிட்ட, என்ன விட்டுட்டு வந்திருக்கியா அப்ப அதற்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, தரக்துலகம் அக்சர மிம்மா அன்ஃபக்து வாத்தி, அப்ப யார சொல்லலாம், நான் எவ்வளவு எவ்வளவு இப்ப கொண்டு வந்திருக்கணும் இதோட அதிகமா வீட்டுல வச்சிருக்கிறேன், இவ்வளவு கொண்டிருக்கோம், இதை விட அதிகமானதல்ல, இதை விட சிறந்த வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. கம்ஹாதா, அது எவ்வளவு சொல்ல எவ்வளவு சொல்ல அப்படின்றாங்க. இதற்கு பாரமாக என்ன கூலி தருவார் என்று வாக்களித்தார்களோ அந்த கூலியை வீட்டில் வச்சிருந்திருக்கிறேன். அது இதை விட சிறந்தது தானே, அது இதை விட அதிகம் தானே. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு நெல் மணிக்கு உதாரணம், நெல் மணி, அந்த நெல் மணி, நெல் கதிர் இருக்குமேனால் அந்த நெல் மணியை நீங்க பூமியில போட்டீங்கன்னா அதுல இருந்து கதிர் முளைச்சு அந்த ஒரு நெல் மணியில இருந்து 700 நெல் மணிகள் வருவதை போன்று அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் செலவு செய்வது என்பது அது 700 மடங்கா அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொன்னானே, அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின்படி நான் இங்க கொண்டு வந்ததை விட 700 மடங்கு வீட்டில் வச்சு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, செல்வம் என்பது அழியக்கூடியது, அல்லா தரக்கூடிய அல்லா தரக்கூடிய கூலி அழியாது, ஆக இதை விட சிறந்ததான வீட்டில் வச்சிருந்திருக்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்படி சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செய்த செல்வங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செய்த தர்மங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாஹ் அவ்வளோ செல்வத்தை கொடுத்தான் வாரி வழங்கி, ஆனால் எதையுமே சகோதரர் தனக்கு நம்ம சேமிச்சு வைக்கல. அத்தனை அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஒரு போர்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உதவி செய்யணும்னு சொன்ன உடனே, அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, 4000 தினம் வீட்டுல இருக்குது, 4000 தீனார், அதுல 2000 தீனார வீட்டுக்காண்டி வச்சுட்டு, இது முதல்ல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி சம்பவம் இது, 2000 தீனார வீட்டுல வச்சுட்டு 2000 தீனார கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே நபிசுல்லாஹி கேக்குறாங்க, அப்துல் ரஹ்மானே வீட்டுக்காண்டி என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, யார சொல்லலாம், 2000 தினார கொண்டு வந்துட்டேன், 2000 தினார வீட்டுல வச்சிருக்கிறேன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்ஸக்த, நீ எதை கொடுத்தாயோ, நீ எதை அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி கொடுத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, எதை நீ தடுத்து வைத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. பிற்காலத்திலே பல ஆயிரக்கணக்கான தீனார்களாக பெருகி அத்தனையுமே கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஹதரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அந்த தபூக் யுத்தத்திலே, தபூக் யுத்தத்தில் அப்துர்ரஹ்மான் பொருளை மட்டும் கொடுக்கல, போர்லையும் கலந்துகிட்டாங்க, கலந்துட்டு போனாங்க. போய் தபூக் யுத்தம் முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது, திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்குறான், கண்ணியத்தை கொடுக்குறான். என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சுபூத் தொழுகை காத்துக்கிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் சுபூத் தொழுகை காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகைக்கணும், ரசூலாவை பார்க்கறான், காணோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம், சஹாபாக்கள் வருவாங்க வருவாங்க பார்க்கறோம், ரசூலாவை வர காணோம். டைம் ஆகிட்டே இருக்குது, சுபூத் டைம் ரொம்ப ஷார்ட்டான டைம் ஆகிட்டே இருக்குது. அப்ப கடைசி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, டக்குனு அந்த நேரத்துல அப்துல் ரஹ்மான பாக்குறாங்க, அப்துல் ரஹ்மான் நீங்க தொழுவீங்க, நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழுவீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அனுகோ ஒரு ரக்கா தொழுவிக்கிறாங்க, நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறாங்க. சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே தொழ வைத்த பெருமானாருக்கு இமாமா நின்ற பாக்கியம் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சது. ஒன்னு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அது ரசூலுல்லாஹுடைய சக்கராத் நேரத்திலே, இன்னொன்று ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பாக்கியம் ரெண்டே ரெண்டு சஹாபிதான், ரசூலுல்லாஹ்வுக்கே இமாமா என்று தொலை வைக்கக்கூடிய பாக்கியம் வாழ்க்கையில அல்லாஹ் ரெண்டு சஹாபி கொடுத்தான். ஒன்னு அப்துல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்ஷா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சக்கராத் நேரத்தில் இருக்கும்போது அபூபக்கரை தொலை வைக்க முடியும் சொல்லுங்க சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு அவர் தான் ஹலீஃபாங்கிறத சைக்கினே உணர்த்தினாங்க, எனக்கு பிறகு அவர் தான் அமீர் அப்படிங்கறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினே உணர்த்தினாங்க. அதற்கு அபூபக்கர் போய் தொலை வச்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு அது அது இல்ல, அது அவங்களுடைய மரணல் மவுத் சக்கராத் நேரத்தில் நடந்தது. ஆனால் உடல் நல்லா இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று தொழுத ஒரே பாக்கியம் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதற்கு பிறகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைஞ்ச பிறகு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெருமானாருடைய குடும்பத்தினருக்கு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு பெரிய உதவியா இருந்தாங்க. எந்த அளவுக்குனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், பெருமானாருடைய மனைவிமார்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும்டா, அப்துல் ரஹ்மான் கூட துணைக்கு போவாங்க, அவங்க வெளியூருக்கு போவாங்க. அது ஹஜ்ஜுக்கு போனா அப்துல் ரஹ்மான் துணைக்கு ஹஜ்ஜுக்கு போவாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை 40,000 தீனாருக்கு விற்கிறாங்க, 40,000 தீனாருக்கு தனக்கு சொந்தமான நிலத்தை விற்கிறாங்க. வித்துட்டு அந்த தீனாரை என்ன பண்றாங்க அப்படின்னா, 40,000 தீனாரையுமே ஆமினாவுடைய குடும்பத்திற்கு, பெருமானா சல்லல்லாஹுவலயே தாய் வழி குடும்பத்துக்கு என்ன பண்றாங்க, ஆளு கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு மீதிய பெருமானா சல்லல்லாஹு மனைவார்களுக்கு ஆளு கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க. மீதிய ஏழை முஹாஜிர்களுக்கு, ஏழை அன்சாரிகளுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. பிரிச்சு கொடுத்த உடனே அவங்களால வழங்கப்பட்ட அந்த தொகை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கப்படுது. அப்ப ஆயிஷா கேக்குறாங்க, யார் கொடுத்து விட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் கொடுத்து விட்டாங்க. அப்துல் ரஹ்மான் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதை அப்துல் ரஹ்மான் தான் செஞ்சிருக்க முடியும். ஏன்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லதி யுஹாஃபிது அலா அஸ்வாஜி மின் பாதி, எனக்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களுக்கு யார் உதவி ஒத்தாசையா இருப்பாரோ, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களுக்கு யார் உதவி ஒத்தாசையா இருப்பாரோ, ஃபஹுவ சாதிகல் பார், உண்மையிலேயே அவர்தான் எங்களிடையே மிக உண்மையாளர், எங்களிடையே மிக சிறந்தவர் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய வாயால் அந்த உண்மையாளர் சிறந்தவர் என்ற பட்டத்திற்கு தகுதியான அப்துல் ரஹ்மான் மட்டுமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும் சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல் ரஹ்மானுக்காண்டி ரொம்ப துவா செய்யறாங்க. அதே நேரத்தில் அவங்களை அதிகமாக வாழ்த்துறாங்க சகோதரர்களே. இதற்கு பிறகு ஒருமுறை மதினாவுக்குள்ள ஒரு 700 ஒட்டகம் பெரும் சுமைகளை சுமந்துட்டு மதினாவுக்குள்ள வருது. சோதனை நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன கிராமம் மதினாங்கிற அந்த காலத்துல பெரிய நகரம் அல்ல, ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துக்குள்ள 700 ஒட்டகம் ஒரே நேரத்துல சுமைகளை சுமந்துட்டு உள்ள வந்தா அந்த ஊர் என்ன ஆகுங்க, ஒரு என்ன ஆயிடும், ஒரு பரபரப்பாயிடும். ஒட்டகங்கள் நடக்கிற சத்தம், ஒட்டகங்கள் கத்துற சத்தம், 700 ஒட்டகம், 700 ஒட்டகம் ஒரே நேரத்தில் வரிசையா வருது. எல்லா சுமைகளை சுமந்துட்டு வருது, வியாபார பொருளை சுமந்துட்டு வருது. எப்ப பார்த்தாலும் மதினால ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவுடைய அந்த ஒட்டகங்கள் வருவதும் போவதுமா தான் இருக்குமா. எந்த அளவுக்கு பின்னால சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவுடைய வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இருக்கலாம் பாருங்க, அவன் தொழில் கைப்புற காட்சிப்பே இருக்குமா. வேலை செய்யற தொழிலாளிட்ட கைப்புற காட்சிப்பே இருக்குமா. எதனால தெரியுமா, கல்ல உடச்சி இல்ல, மண்ணு சுமந்து இல்ல, அவர்களுடைய வியாபார பொருளான தங்க கட்டிகளை அறுத்து அறுத்து அறுத்து கை காய்ச்சிட்டே இருக்குமா. சார் அப்ப எவ்வளவு பெரிய வியாபாரி, இன்னைக்கு ஒரு 100 பவுன் வச்சுட்டு கடை ஆரம்பிச்சாலே என்ன பண்றீங்க, ஜுவல்லரி பண்றேன், பெரிய பெரிய பெருமையை நினைக்கிறோம்ல. ஒரு 100 பவுன் வச்சு கடை ஆரம்பிச்சோம்னா பெரிய ஜுவல்லரி ஷாப், பெரிய பெருமையை நினைக்கிற சகோதரர்களே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தங்க கட்டிகளை அறுக்கக்கூடிய தொழிலாளிக்கு கைகள்லாம் காய்ச்சி போயிடுமா, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு செல்வத்தை கொடுத்திருந்தான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டகங்கள் வருவது போதுமாவே இருக்கும் மதினாவுக்குள்ளே, அதாவது அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரம். அந்த மாதிரி 700 ஒட்டகங்கள் உள்ள வருது மதினாவுக்குள்ள. மதினா அப்புறம் ஒரு பரபரப்பாயிடுது, ஒரே சத்தம், காலடி சத்தம், அதே மாதிரி பரபரப்பாயிடுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு கேட்கறான், என்ன விஷயம், இன்னொரு மாதிரி பரபரப்பா இருக்குது அப்படின்னோடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்க்கு சொந்தமான 700 ஒட்டகம் மதினாவுக்குள்ள வந்திருக்குது, அது வியாபார பொருளோட சுமந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, போய் அப்படியே வாசலையா எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு இவ்வளவு ரிஸ்க் கொடுத்துருக்கான், இவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த ஒட்டகங்கள் போய்கிட்டு இருக்குது. போகும்போது அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பாரக் அல்லாஹு லஹு ஃபி அம்வாலிஹி வ திஜாரத்திஹி, அவருடைய செல்வத்திலும் அவருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அவருக்கு பரக்க செய்வானாக. ஆனா அதே நேரத்தில் உல சவாபுல் ஆகிரத்தி ஆலமோ, ஆகிரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய குழி இதைவிட மகத்தானது. சொன்னாங்க, அதாவது அல்லாஹு தஆலா அவருடைய வியாபாரத்திலும் செல்வத்திலும் பரக்க செய்யட்டுமாக, ஆனா ஆகரத்திலே நன்மை இதை விட மகத்தானது அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க. அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ஆயிஷா ஓடி வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்க. ஓடி சொன்னாங்க, யா உம்மல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயே, நீங்க சொன்னீங்களா அல்லாஹ் ஆகரத்தை தரக்கூடிய குழி இந்த 700 ஒட்டகங்களை விட மிக மகத்தானதுன்னு சொன்னீங்களா, அதனால இந்த 700 ஒட்டகங்களையும் அவைகள் சுமந்து வந்த சுமைகளையும் வியாபார பொருட்களையும் அத்தனையும் அல்லாஹ்காண்டி தர்மம் பண்ணிட்டேன். சார் உலகத்துல எவ்வளவு பெரிய பில் கேட்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியுமா, எவ்வளவு டாடா பிர்லா அந்த மாதிரி பண்ண முடியுமா? சில இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆகரத்தை தரக்கூடிய கூலி மகத்தானது என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே 700 ஒட்டகங்களையும் அவர்கள் சுமந்து வந்த வியாபார பொருட்களையும் அத்தனை அல்லாஹ்வுடைய பதில தர்மம் செய்வதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இதெல்லாம் ஏதோ கதை அல்ல, நம்ம நினைக்காதீங்க ஏதோ அதற்கு கதை சொல்லிட்டு உட்கார்ந்து கேட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சஹாபாக்கள் வாழ்க்கை நடந்த சத்தியங்கள், உண்மைகள், உலகுக்கு உண்மைக்கு உலகுக்கு வெளியே வராத உண்மைகள் இன்னும் சொல்லப்படா அப்படித்தான் சொல்லணும். உலக மக்களிடத்திலே அறிவிக்கப்படாத, உலக மக்களுக்கு தெரியாத, உலகத்தின் வெளிச்சத்திற்கு வராத உண்மைகள், அப்படிப்பட்ட உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நம்ம கற்பனை கூட எட்டாது. 700 ஒட்டகங்களையும் அவைகள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்களையும் ஒரு சாதாரண கணக்கு போடுங்க. ஒரு பிரயாணத்தில் வர்ற ஒட்டகங்கிறது நல்ல திரகாத்திரமான ஒட்டகமாக தான் இருக்கும். ஒரு ஒட்டகங்கிறது இன்னைக்கு ரேட்டுப்படி சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா போடுங்க. ரொம்ப சாதாரண விலை. 700 ஒட்டகத்தை ஹோல்சேலில் வாங்குறதா கூட ஒரு 10,000 ரூபா போட்ட சகோதரர்களே, 700 ஒட்டகம் என்னாச்சுங்க? 70 லட்சம் ரூபா ஒட்டகத்தின் விலை மட்டும். அவைகள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்கள், சுபஹானல்லாஹ். எந்த ஒரு மனிதனால் இந்த மாதிரி தர்மம் பண்ண முடியுமா? சில காரணம் என்னவென்றால், அவர்கள் உலகத்தை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டாங்க, அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய கூலி இந்த ஒட்டகங்கள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்களே மகத்தான வார்த்தை கேட்டாங்க. அப்ப அந்த மறுமலா எனக்கு வேணும் சொல்லி அத்தனை தர்மம் செய்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. சோலே அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணாங்களா, ஒரு முறை பதில் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு முறை சொன்னாங்களா, மாசம் ஒரு மாசத்துக்கு என்னுடைய செல்வத்திலிருந்து 400 தீனார், என்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு மாசத்துக்கு 400 தீனார் ஒவ்வொரு பத்ரி சஹாபிக்கும். பத்ரி போர்ல கலந்து கொண்ட 313 சஹாபாக்களில் அந்த நேரத்திலே 100 சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. 100 சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்காங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் மாதம் தோறும் 400 தீனார் வீதம் என்னுடைய செல்வத்திலிருந்து கொடுக்கறா அப்படின்னு சொல்லி அவங்க மௌத்தாளர்களும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். இந்த நேரத்தில் சகோதரே, இவ்வளவு தர்மம் செய்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தான். ஆனால் அந்த செல்வமா சகோதரே, அல்லாஹ் சொல்றாளே, ரிஜாலுன் லா துல்ஹீகும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், உண்மையான ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆண் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ, அவர்கள் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலோ, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டோம், ஆகரத்தில் சிந்தனை விட்டோம், அவர்களை மறக்கடித்து விடாது. அவர்கள் தான் உண்மையிலே ஆண் மக்கள். இன்னைக்கு நாம சும்மா சாதாரண ஒரு ஓட்ட வியாபாரம் பண்ண உடனே ஒரே பிஸிங்க ஹசரத், அதனாலதான் துளை வர முடியல. ஒரே பிஸி ஹசரத், கடையில உட்கார்ந்தா உட்கார முடியல, நின்றா நிக்க முடியல, டென்ஷன், பிஸி. சொல்லு சாதாரண சின்ன வியாபாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றா, யாருடைய வியாபாரமோ, யாருடைய கொடுக்கல் வாங்கலோ, அல்லாஹ் சிந்தனை விட்டோம், ஆகரத்துல சிந்தனை விட்டோம், அவங்களை தடுக்கவில்லையோ, அவங்க தான் ஆம்பளை, அவங்க தான் ஆம்பளை. ரிஜாலும் அல்லாஹ் சொல்றான், ரிஜாலும் அவங்க தான் ஆம்பளைங்க. மத்தவங்களா அது நாம தான் நிர்ணயிச்சிருக்கோம். சகோதரர் எதுக்காண்டி சொல்லுங்கன்னா, அப்படிப்பட்ட உத்தம ஆண்மகனாக ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு நிரூபிச்சாங்க. அல்லாஹ் வாரி வழங்கின செல்வத்தை அவங்க சொன்ன மாதிரி, கல்லடகத்ரா தங்கம், புல்லடகத்ரா வெள்ளி, இப்படி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அத்தனையும் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார் சகோதரர்களே. ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு நோம்பாளியா இருக்கிறாங்க, நோம்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் நோம்பு திறக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு முன்னாடி உணவு கொண்டு வைக்கப்படுது, உணவு கொண்டு வைக்கப்படுது. உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த உணவை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, என்னுடைய நண்பர், என்னுடைய உற்ற தோழர், என்னோடு சேர்ந்து மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றவர், என்னோடு சேர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தவர், என்னுடைய உற்ற தோழர் முசாப், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய தந்தை மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அவர் சொல்றாங்க, அவருடைய தந்தை மக்காவிலே மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அவருடைய அவருக்கு அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு ஒரே மகன் முசாப், ஒரே மகன் முசாப். அவர் தெருவில் நடந்து போனார் அப்படின்னு சொன்னா, அவர் தெரு கோடிக்கு போன பிறகும் அவர் இந்த தெருல போனார் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னு சொன்னா, அவர் பூசக்கூடிய அத்தர் வாசனை அவ்வளவு நேரத்து தெருலயே நிக்குமா, அவ்வளவு நேரத்து தெருல நிக்குமா. அப்படிப்பட்ட அத்தரை பூசக்கூடிய, ஒரு நாளைக்கு 200 தீனார் செலவழிக்கக்கூடிய, அந்த நேரத்தில் 200 தீனார் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் என்னுடைய சகோதரர் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் ஒரே காரணத்தினால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியா ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால, உடுத்த துணியோட அவருடைய தகப்பனார் வெளியே துரத்தினார் வீட்டை விட்டு, உடுத்த துணியோட. எந்த அளவுக்கு என்றார் சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க முசாப் இப்னு உமைர், அப்துல் ரஹ்மான் சொல்லி காட்டுறாங்க, தங்களுடைய கடைசி காலத்தை சொல்லி காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க முசாப் இப்னு உமைர். வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவனோட தந்தை சொல்றாரு, நீ நல்ல ரோஷம் உள்ளவனா இருந்தா அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு போ, ஒரே ஆடை கொடுத்துட்டு வெளியே போற, நல்ல ரோஷம் உள்ளவனா இருந்தா அதையும் கழட்டி வெளியே போட்டு போ. ஏன் சொன்ன, அதுவும் என்னுடைய சம்பாதித்து சம்பாதிச்சது. அதற்கு முசாப் இப்னு உமைர் அதையும் கழட்டி போட்டுட்டு அரைவுற நிர்வாணத்தோட வெளியே வர்றாங்க. சவால பெருமானா சல்லால பார்த்தவொடனே தன்னுடைய தோல்ல கிடக்கிற துண்டத்துக்கு முசாபுக்கு போத்துனாங்க, முசாபே உடைய மானத்தை மறைச்சுக்கணும் போத்துனாங்க. சரி, அப்படிப்பட்ட முசாப் ரலியல்லாஹு வாழ்க்கையை அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகப்படுத்தி, என்னுடைய சகோதரர், என்னோடு வாழ்ந்தவர், என்னோடு இஸ்லாத்தை ஏற்றவர், என்னோடு ஹிஜ்ரத் செய்தவர், என்னோடு முஸ்லிமோடு முஸ்லிமாக இருந்தவர், அந்த சகோதரர் மரணிக்கும் தருவாயிலே உஹுத் போர்ல ஷஹீதான பொழுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு கஃபன் துணி கிடைக்கவில்லை, கஃபன் துணி கிடைக்கல. ஒரே ஒரு துணியில கஃபன் போட்டோம், தலையை மூடுனா கால் தெரிஞ்சது, காலை மூடுனா தலை தெரிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம் இப்படிப்பட்ட நிலைன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையை மூடிட்டு காலுக்கு ஏதாவது இளங்கலையில போட்டு மூடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்னோட சகோதரர் சொர்க்கத்துக்கு சேர்ந்துட்டாரு. ஆனா ரப்புல் ஆலமீன் இப்படி எனக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்கியிருக்கலாம், செல்வத்தை வாரி வாரி கொடுக்கறான், நான் பயப்படுறேன் எங்கே சொர்க்கத்திலே அந்த முசாபுடைய பதவியை விட்டு அல்லாஹ் என்ன தூரமாக்கி விடுவானோ. உலகத்தில் எல்லா செல்வத்தையும் அந்த கொடுத்ததுனால முசாபை விட்டு என்ன நல்லா பிரித்துடுவானோ, அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு என்ன எங்கேயாவது ஓரஞ்ச இடத்துல அல்லாஹ் நிறுத்திடுவானோ என்று நான் பயப்படுறேன் என்று சகோதரி அவ்வளவு செல்வத்தையும் அல்லாஹ் தனக்கு கொடுத்த சோதனையாக நினைத்தார்கள், தனக்கு கொடுத்த சோதனையாக நினைச்சாங்க. இன்னொரு நேரத்தில் ஹஜ்ரத் முசாப் இப்னு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்து உணவு வைக்கப்படும் பொழுது, சாப்பிடறதுக்காண்டி உணவு வைக்கும் பொழுது அவர் விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க சாப்பிடறதுக்காண்டி, வாங்க சாப்பிட போலாம்னு சொல்லி விருந்தாளி உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பாடு பார்த்துட்டே அழறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சாப்பாடு பார்த்துட்டே அழறாங்க. சவர்களே அழும் போதே சொல்றாங்க, விருந்தாளி கேட்கறாங்க என்ன சரி ஏன் அழறீங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்த உணவு உண்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சொர்க்கத்துல தரக்கூடிய உணவுக்கு பகரமா இங்க வாரி வழங்கிட்டானே என்னவோ தெரியல, எனக்கு இங்க அளவில்லாம ரிஸ்க் தர்றதுனால, கணக்கில்லாம எனக்கு செல்வம் தர்றதுனால அல்லாஹ் மறுமையிலே சொர்க்க என்னுடைய அமல்களை குறைச்சிருவானோ, என்னுடைய இபாதத்துகளை என்னுடைய நன்மைகளை குறைச்சிருவானோ பயப்படுறேன். ஏனென்றால் மா ஷபியா ஆல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைனி முத்தத்தாபி ஐனி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பசியார உண்டதில்லை, ஆனா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் பசியார மூணு வேளை உணவு கிடைக்குது என்று அழுதார்களாம் சகோதரர்களே. சரி, அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், ஆனால் அந்த செல்வம் பூரா உதட்டுறதா இருந்துச்சு தவிர உள்ளத்துக்குள்ள இறங்கல, அவங்களோட செல்வத்தினுடைய மகத்துவம் உள்ளத்துல இறங்கல. இன்னைக்கு சகோதரர்களே நமக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், நமக்கும் ரப்பல் ஆலமீன் வாரி வழங்கியிருக்கிறான், ஆனால் நம்முடைய செல்வத்தின் நிலைமை என்ன? நம்ம என்னைக்கே அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்துக்கு நன்றி செலுத்துறோமா? நமக்கு மூன்று வேளை ரப்பல் ஆலமீன் எந்த குறையும் இல்லாமல் ரிஸ்க் கொடுக்கறானே, அந்த ரிஸ்க்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நினைச்சு பாக்கிறோமா? ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட சிறப்பை அடைஞ்சிருந்தாங்க சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவங்க எவ்வளவு சிறப்பு கொடுத்திருந்தா அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்தை சொர்க்கவாதி என்று பெருமானாரால் சுபசோபனம் சொல்லப்பட்ட பத்து பேரில் ஒருவர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவனத்து சுபச்செய்தி சொல்லப்பட்ட பத்து பேரில் ஒருவர் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அது மட்டுமல்ல, நல்ல பெரிய புத்திசாலி, நல்ல அறிவாளி, ஆலோசனைகள் சொல்வதில் அப்துல் ரஹ்மான விட பிற சூப்பர் ஆள் யாரும் கிடையாது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தனக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா யாரை நியமிக்கிறதுல ஆறு பேர் கொண்ட ஷூரா ஜமாத்தை நிர்ணயிச்சாங்க, ஆறு பேர் கொண்ட ஆலோசனை குழு, அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவராக ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அற்புத சஹாபி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மானே நாளை மறுமையிலே உம்முடைய சஹாக்கள் நான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் 500 வருடத்துக்கு பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க, நீங்க சொர்க்கவாதி அதுல சந்தேகம் இல்லை, ஆனா 500 வருஷத்துக்கு பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழ ஆரம்பிச்சுட்டா, யார சொல்லலாம் நான் என்ன பாவம் பண்ணினேன், நான் என்ன தவறு செய்யணும், ஏன் அல்லாஹ் என்ன 500 வருஷம் நிறுத்தி வச்சிருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் நீ எந்த பாவம் பண்ணல, நீ என்ன தவறு செய்யல, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு நீ கணக்கு கொடுத்துட்டு வரதுக்கு 500 வருஷம் ஆயிடும், நீ அல்லாஹ் கணக்கு கொடுத்துட்டு வரதுக்கு 500 வருஷம் ஆயிடும். சொல்ல, எப்படிப்பட்ட அதை சேர்த்து வைக்கல, மனைவி மக்களுக்காண்டி சேர்த்து வைக்கல, தோட்டம் தோகம் வாங்கி போடல, சொத்து பத்தல் வாங்கி போடல, வந்த அத்தனை செல்வத்தை அல்லாஹ் காண்டி தர்மம் பண்ணாங்க, அந்த செல்வத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு 500 வருஷம் ஆகுதுனா, நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை அல்லாஹ் கணக்கு கொடுக்கறதுக்கு? சகோதரர்களே, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலே மதீனாவிலேயே வாழ்ந்து ஹிஜ்ரி 31 வருடம் தங்களுடைய 72வது வயதிலே படுக்கையிலே மரணிக்கின்றார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நடத்தியது மட்டுமின்றி அப்துல் ரஹ்மானுடைய ஜனாசாவை நானே என்னுடைய கைகளால் தூக்குவேன் சொல்லி அமீருல் முஃமினாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பக்கமும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவினர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இன்னொரு பக்கமாக ஜனாசாவை தூக்கிட்டு போய் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கையிலே ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய புனிதமான உடல் அடக்கம் செய்யப்பட்டிருது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதரத் அப்துல் ரஹ்மானுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே என்ன பேர் வச்சிருந்தாங்க சொன்னா, தன்னுடைய தோழர் முசாப் ரலியல்லாஹு ஸைதாயிட்டா பாருங்க, அந்த முசாபுடைய பேர் ஒருத்தருக்கு வச்சிருந்தாங்க, இன்னொருத்தருக்கு தன்னுடைய நெருங்கிய தோழர் உமர் ரலியல்லாஹு பேர் வச்சிருந்தாங்க, இன்னொரு தோழருக்கு இன்னொரு மகனுக்கு தன்னுடைய இன்னொரு நெருங்கிய தோழரும் தன்னுடைய ஹபீபுமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு பேரை வச்சாங்க. இப்படி எல்லாருக்குமே ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு ஆவுஃப் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பேரை தான் வச்சாங்க. தவிர அவர்களுக்கு பிறகு அப்துர்ரஹ்மான் இப்னு ஆவுஃப்க்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உஸ்மான் என்ன பண்ணுவாங்களாம், பைத்துல் மால்ல இருந்து ஒரு தொகையை அவங்களுடைய அஞ்சு பிள்ளைக்கும் ஒதுக்குவாங்களாம். எதுக்காண்டிங்க, கடுமையான வறுமையில இருந்ததுனால பைத்துல் மாலுடைய அமௌண்ட் கொடுப்பாங்களாம். சரி, அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு ஆவுஃப். ஆனா அந்த பிள்ளைங்க பத்வாசியில எங்க அப்பா எங்களுக்கான என்னத்தை விட்டுட்டு போயிட்டான் என்று திட்டல. நீ பாக்கிறோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கான எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருப்பாங்களோ மௌத்தா பண்ண பிறகு அந்த பிள்ளைகளுக்கு தீனு கொடுக்கவில்லை என்றால், தீன் என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத் என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், தக்வா என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், சகோதரர்களே நீங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வீட்டை நிரப்பி விட்டு கொடுத்து விட்டு சென்றாலும் அந்த பிள்ளை என்ன சொல்லுவான், என் அப்பா எனக்கு என்னத்தை வச்சுட்டு போயிட்டான், நான் கூசாம சொல்வார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தார்கள். தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அத்தனை செல்வத்தையும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்திற்காண்டி அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை தனக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சோதனையாவே நினைத்து சோதனையாவே நம்பி அதன்படியே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை கொடுத்திருந்தானோ அதுபோன்று நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. அவர்களுக்கு உலக செல்வத்தின் மீது எப்படி பற்றற்ற நிலைமையை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அதுபோன்ற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.